தென்றல் சிரிக்குது சுட சுட சுட சுட மழையும் பெய்யுது பட பட படவன இதயம் பறக்குதம்மா தொடு தொடு தொடுவன மனசு துடிக்குது விடு விடு விடுவன வயசு தடுக்குது பிடி பிடி பிடி என பைத்தியம் பிடிக்குதம்மா அடி எனக்கும் கருவறை உண்டு அதில் உன்னை சுமக்கிற நின்று உன்னை தொட்டதினாலே நான் பறந்து போனேன் மேலே மேலே மேலே மேலே மேலே போய் புட்ட அந்த நிலவில் மோதி கீழே விழுந்து புட்ட நான் மேலே மேலே மேலே போய் புட்ட அந்த நிலவில் மோதி கீழே விழுந்து புட்ட உச்சந்தலையில் ஏறி நீ ஒற்றை காலில் நின்று உள்ளங்காலின் ரேகை எல்லாம் பார்க்க சொல்லாதே சிக்கி முக்கி கண்ணால் என்னை உரசி பார்க்காதே என் தலையணை உரைகள் எல்லாம் உந்தாவணி போலே இருக்கு உறங்கும் போதும் உருளும் போதும் உன்முகம் தெரியுதடி கண்ணில் காதல மூக்கல நாக்கல காதல் வழியுதடி கொப்பரை தேங்காய் போலே நான் குப்பரப்படுத்து கிடந்தே ஒரு குப்பரை தேங்காய் போலே நான் குப்பரப்படுத்து கிடந்தேன் நீ எனக்கென்று தெரிந்த பின்னே நான் கோபுரம் போலே இருந்து நானும் மேலே மேலே மேலே போய் புட்ட அந்த நிலவில் மோதி கீழே விழுந்து புட்ட நான் மேலே மேலே மேலே போய் புட்ட அந்த நிலவில் மோதி கீழே விழுந்து புட்ட சில சில சிலவன தென்றல் சிரிக்குது சுட சுட சுட சுட மழையும் பெய்யுது பட பட படவன இதயம் இதயம் பறக்குதம்மா பறக்குதம் தொடு தொடு தொடுவன மனசு துடிக்குது விடு விடு விடுவன வயசு தடுக்குது பிடி பிடி பிடி என பைத்தியம் பிடிக்குதம்மா பைத்தியம் பிடிக்குதம்மா போலே இருந்தேன் நீ தொட்டதும் குப்புன்னு எரிஞ்சு உசுர புடுங்கி உனக்கு கொடுத்து ரொம்ப நாளாச்சு உணவை நிறுத்தி உடல வருத்தி மனசும் இழைச்சாச்சு உன் பார்வை தொட்டதினாலே நான் அழகாய் மாறினேனே மூச்சு காத்து மோதியதாலே பேச்சு முட்டுதடி பேச்சு நின்று போனதனாலே காய்ச்சல் அடிக்குதடி வேப்பம் கொடுத்து கிளியே என் வயச உடைச்ச உளியே கிளியே என் வயச உடைச்ச புளியே பாரடி எந்த கதியே நீ ஓடி வாடி வெளியே உன்னா மேலே மேலே மேலே போய் புட்ட அந்த நிலவில் மோதி கீழே விழுந்து புட்ட நான் மேலே மேலே மேலே போய் புட்ட அந்த நிலவில் மோதி கீழே விழுந்து புட்ட சில சில சிலவன தென்றல் சிரிக்குது சுட சுட சுட சுட மழையும் பெய்யுது பட பட படவன இதயம் பறக்குதம்மா மனசு துடிக்குது விடு விடு விடுவன வயசு தடுக்குது பிடி